Cours numéro 6. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillah. Wa salatu wa salam ala rasulillah. Wa ala alihi wa sahbihi wa man walah amma ba'd. Mada akhadna fi d-dars al-sabiq? Min al-shurut. Tfaddal. Al-inqiyad. Shartu al-inqiyad. Na'am. Ma ma'na al-inqiyad? Al-inqiyad bi ta'atillah. Bi amel al-jawari. Na'am. الانقياد لله سبحانه وتعالى أي العمل بمقتضى هذه الشهادة أي العمل بالتوحيد أبليكي التوحيد أدغي الله سبحانه وتعالى سل والانقياد son contraire c'est quoi المنافي للترك ترك العمل فشاك شرط إلى un contraire ثم أخذنا الشرط الخامس ما هو ها عندك الإخلاص المنافي لماذا ها للشرك ما معنى الإخلاص هنا c'est quoi le sens de ce شرط عندك يقصد وجه الله في ماذا في العمل في العبادة ما الدليل على هذا الشرط من مات لا يشرك بالله دخل شيئا دخل الجنة نعم ومن مات يشرك بالله دخل النار دخل النار أحسنت دليل آخر لله الدين الخالص وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له دينه حنفاء أحسنت وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين الإخلاص la sincérité c'est un شرط مهم هنا كذلك من السنة من قال لا إله إلا الله خالصا من قلبه من أسعد الناس بشفاعتك يا رسول الله قال صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله خالصا من قلبه هذه الشروط مهمة الإنقياد la soumission et le cinquième الإخلاص la sincérité ولله الحمد on avait détaillé قليلا في الدروس الشرط السادس قال الشيخ العلامة حافظ الحكمي رحمه الله تعالى السادس أي من الشروط الصدق المنافي للكذب le sixième شرط la sixième condition de la إله إلا الله الصدق être véridique la véracité المنافي للكذب le mensonge قال رحمه الله وهو أن يتواطأ على ذلك القلب واللسان c'est ça الصدق اتفاق الظاهر مع الباطن أي il prononce une chose et cette prononciation كذلك il y croit avec son cœur لأنه il est صادق أما prononcer une chose عيادا بالله كما يفعل المنافقون et avoir la conviction ou ne pas être convaincu plutôt, ne pas croire, هذا كذب. Et في هذا الحال, هذه الكلمة لا تنفع. Et on a déjà expliqué le cas des munafiqun. أنهم يقولون الكلمة ولا تنفعهم. بل الله سبحانه وتعالى حكم عليهم إن ماتوا على ذلك بالنار. Si ce munafiq, نفاق أكبر, نفاق اعتقادي, il meurt على هذا النفاق, il ne fait pas de توبة. ولو s'il a prononcé la ilaha illallah ولو s'il a fait salat ولو s'il a fait siyam il a fait le hajj هذا لا ينفع pourquoi parce que lui manque cette condition الصدق être véridique قال رحمه الله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين أمر من الله سبحانه وتعالى il a cité l'iman التقوى et الصدق وكونوا مع الصادقين فمن أوصاف المؤمنين الصدق surtout ce qui est lié avec التوحيد والعقيدة لأن العقيدة التوحيد c'est une croyance dans le cœur et c'est des أعمال on n'a pas le droit de se contredire كما حصل للمنافقين عيادا بالله أنهم ils se sont contredits et ils ont menti ils ont prononcé cette شهادة et في الحقيقة ils ne croient pas ils n'ont pas l'iman قال رحمه الله وقال تعالى في كشف ما أضمره المنافقون وهتك أستارهم أو وهتك أستارهم حيث أظهروا الإسلام وأبطنوا الكفر ومن الناس أي شيخ حافظ رحمه الله يبسطان اكزامبل أي في المنافق pour démontrer أنهم ils ont prononcé cette shahada لكن il leur manquait cette condition. قال عز وجل ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين ولو s'ils prétendent أنهم c'est des مؤمنون كما قال عز وجل ومن الناس من يقول آمنا بالله أي prononce cette parole أنهم c'est des مؤمنين الله سبحانه وتعالى حكم عليهم أنهم c'est pas des مؤمنين وما هم بمؤمنين pourquoi قال عز وجل يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض أي نفاق dans leur cœur ils ont une maladie أي النفاق l'hypocrisie ils prononcent une chose ils prétendent des choses et في الحقيقة ils n'ont pas d'iman c'est des menteurs في ذلك قال عز وجل في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون قال الشيخ رحمه الله فكذبهم الله عز وجل في قولهم malgré qu'ils ont prétendu ils ont prononcé cette shahada Allah سبحانه وتعالى il a montré أنهم c'est des menteurs قال فكذبهم الله عز وجل في قولهم آمنا بالله وباليوم الآخر بقوله وما هم بمؤمنين إلى آخر الآية وذلك لما اطلع الله سبحانه وتعالى على ما في قلوبهم من المرض وأنها لم تواطئ ألسنة لم تواطئ ألسنتهم أي الشهادة أي ils ont prononcé une chose et في الحقيقة c'est pas ce qu'il y a dans leur cœur هذه الشهادة لابد Une prononciation, bien sûr, comme Ataqaddam, celui qui a la capacité, et remplir ses conditions. Et parmi ces conditions, As-Sidq. Et il la prononce, et dans son cœur, il sait que c'est le haqq. Fahum sharrul kuffar. Malgré qu'ils ont prononcé cette shahada, c'est sharrul kuffar. Pourquoi ? L'anna, ça ne suffit pas de la prononcer. La prononcer, il faut, bien sûr, ma'a. تحقيق هذه الشروط parmi ces شروط الصدق فالمنافق أو المنافقون شر الكفار ومأواهم الدرك الأسفل من النار كما جاء في القرآن إن المنافقين في الدرك الأسفل من النار هذا قول الله عز وجل démontre أن المنافق il est في الدرك الأسفل الدرجات c'est de bas en haut des degrés في الجنة T'as le premier degré, le deuxième, le troisième, le quatrième. قوله ومأواهم الدرك الأسفل أي c'est des niveaux في النار. Plus tu descends, plus c'est le عذاب il est شديد. عيادا بالله. Et ceux qui sont tout en bas, c'est les pires. Et في الجنة ceux qui sont tout en haut, c'est الأفضل, c'est les meilleurs. فالمنافق il est في الدرك الأسفل أي il est au plus bas degré, au plus bas niveau de l'enfer iyadan billah pourquoi لانه il a menti il a trahi yukhadi'un Allah wa rasula khida' et makr et ils font du mal et ils font apparaître انهم ils sont avec les mu'minin et ils combattent les mu'minun فلهذا Allah subhanahu wa ta'ala il les a châtiés avec هذا العذاب et ils sont au plus bas fond de l'enfer وقد بين الله عز وجل في سورة التوبة كثيرا من فضائحهم بقوله سبحانه وتعالى ومنهم ومنهم نعم في سورة التوبة beaucoup de versets il commence par ومنهم ومنهم أي pour citer المنافقين وكذا في سورة النساء وإذا جاءك المنافقون وغيرها كذلك سورة المنافقون وإذا جاءك المنافقون المهم الشيخ حافظ Et il nous montre que Allah subhanahu wa ta'ala, malgré que ha'oula, ils ont prononcé shahada, lakin ils n'étaient pas véridiques fi hada, ils n'étaient pas sincères, ils l'ont prononcé pour préserver faqat leur sang, leur bien, pour profiter de dunya. Allah subhanahu wa ta'ala, il les a cités dans plusieurs passages du Coran et il a démontré leur hal. Annahum, c'est sharrul kuffar. C'est les pires parmi al-kafara. Et c'est wadih pourquoi c'est les pires. لأن الكافر الواضح il a du kufr et c'est un kafir. Amma le munafiq, c'est un kafir et il fait apparaître que c'est un mu'min. Et il fait du mal au mu'min akthar min al kafir. Falihada al-adab, il est achad pour le munafiq. قال يشهد سبحانه إنهم لكاذبون أي في سورة المنافقين نعم إنهم لكاذبون أي في شهادتهم il leur manque شرط الصدق كاذبون أي ils ont menti لماذا لأنهم ils étaient pas véridiques وفي حديث معاذ بن جبل رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ما من أحد يشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله صدقا من قلبه إلا حرمه الله على النار متفق عليه. Qui c'est qui nous cite le shart في الحديث؟ La condition elle est citée في الحديث. عند من؟ لا الشرط la condition on demande. صدقا نعم نعم صدقا من قلبه. Il a cité la shahada ثم il a cité la condition. ما من أحد يشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله سلا شهادة ثم الله الرسول صلى الله عليه وسلم إلى ستة لا كونديسيون صدقا من قلبه أي لا بد من هذا الشرط si remplit cette condition الشهادة lui est profitable قال صلى الله عليه وسلم إلا حرمه الله على النار وتقدم معنا البيان par rapport à ce passage أو نحن on avait expliqué قوله صلى الله عليه وسلم دخل الجنة تذكرون لا يلقى الله بها عبد غير الشاك فيها إلا دخل الجنة et on avait expliqué أن الدخول il était على il était على قسمين تفضل الأول نعم دخول أولي أي مباشرة لا يعذب ودخول الثاني عندك نعم بعد مدة والله سبحانه وتعالى إن شاء عذب عبده الموحد à cause de certains péchés فالله سبحانه وتعالى s'il veut le châtie s'il veut le pardonne فوعدهم ils seront châtiés صلى الله عليه وسلم et ils sortiront après مدة إما بشفاعة إما برحمة أرحم الراحمين المهم ils sortent هنا في هذا الحديث أي un تفصيل c'est le même قوله صلى الله عليه وسلم إلا حرمه على النار أي celui qui dit أشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله il témoigne bien sûr avec tout ce que ça implique l'ikhlas والصدق qu'on vient de voir المحبة qu'on va voir الانقياد etc قال صلى الله عليه وسلم إلا حرمه الله على النار من يذكر التفصيل في هذا ça va ressembler à ce qu'on a cité في الدخول لكن هنا c'est في ما يتعلق بالنار إلا حرمه الله على النار أي الموحد كيف سيت التفصيل il va avoir deux cas تفضل بعضهم النار حرام مطلقا نعم بعضهم ممن يشهد لا إله إلا الله الله سبحانه وتعالى يحرم عليه النار أي غنتخط النار أصلا ومنهم النار بمعنى الخالد نعم أن الله سبحانه وتعالى حرم عليه النار أي الخلود فيها même si rentre ça ne sera pas pour l'éternité فدائما هذا التفصيل لأن عقيدة أهل السنة أن العاصي من الموحدين أي celui qui fait des péchés parmi les موحدين il peut se faire châtier Allah il peut lui pardonner même si s'il se fait châtier il sortira et il rentrera في الجنة pourquoi لأنه c'est un موحد قال الله عز وجل إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. Donc Allah subhanahu wa ta'ala il pardonne pas le shirk. Amma autre que le shirk, فتحت المشيئة. أي إن شاء الله عذبه وإن شاء الله غفر له. Et même si Allah châtie ce abd, al-mu'min, al-mu'ahid, à cause de certains de ses péchés, فالنار اللي حرام عليه أي الخلود فيها. التأبيد, l'éternité. وراجع كلام شيخ محمد أمان الجامي رحمة الله عليه في شرحه على هذه الشروط إلى سيتي تنبيه et on l'a répété plusieurs fois قال رحمه الله وفي حديث الأعرابي الذي جاء إلى النبي صلى الله عليه وسلم يسأل عن أركان الإسلام التي أعظمها هذه الكلمة لما لما أخبره النبي صلى الله عليه وسلم بذلك قال هل علي غيرها cet homme, min al-A'rab, il est venu questionner le prophète sallallahu alayhi wa sallam an arkan al-Islam. Et le pilier le plus important, bien sûr, c'est le premier, al-Shahadatayn. Thumma Nabi sallallahu alayhi wa sallam lui a cité arkan al-Islam. Fa cet homme, qala li Nabi sallallahu alayhi wa sallam, hal alayya ghayruha? Est-ce qu'il y a des autres choses? Fa Nabi sallallahu alayhi wa sallam, qala la, illa an tatawwa. Là, sauf si tu veux rajouter des choses recommandées. Et on ne comprend pas de ce hadith que les obligations c'est que arkan l'islam. Là, il y a des autres choses. Qala wallahi la azid alayha wa la anqus. Il a juré, il ne va pas rajouter et il ne va pas diminuer. Il va faire ce que le prophète sallallahu alayhi wa sallam lui a dit. Faqala rasulullah sallallahu alayhi wa sallam aflaha in sadaq. Vous avez remarqué, un Nabi sallallahu alayhi wa sallam, il a cité la condition. Un Nabi aussi prononce la ilaha illallah, wa anna Muhammadan Rasulullah, il fait salat, etc. Arkan al-Islam. Si il est véridique, aflaha. Al-falah, c'est la réussite. Avec cette condition. Amma al-munafiq. Rubbama, il fait les cinq piliers de l'islam. Il prononce la shahada, il fait salat, il fait le siyam, il sort la zakat, il fait le hajj. Si on qadar qu'un munafiq fait tout ça, est-ce que ça lui sera utile là? L'imada lui manque cette condition, il n'est pas sadiq. Il fait apparaître hada et fait le haqiqa, il yubrid l'islam. Il yubrid le rasoul. Et il déteste le mu'minin, il déteste le din. C'est un munafiq, un kafir. Qala rahimahullah fashtarata fi falahihi an yakun sadiqan fa kharaja bithalika al-kadhib al-munafiq. فإنه لا فلاح له أبدا بل له الخيبة والرداء عياذا بالله من ذلك اشترط أن يكون صادقا أفلح إن صدق فخرج بذلك الكاذب المنافق نعم فكما قال المنافق لا فلاح ولا شيء له plutôt الخيبة والعذاب لماذا؟ لأنه كاذب في شهادته. قال شيخ الإسلام ابن تيمية رحمة الله عليه برابور على شرط الصدق. الصدق هو في الحقيقة تحقيق الإيمان والإسلام. أي لا إيمان ولا إسلام pour celui qui n'a pas de صدق dans son توحيد, dans son إيمان. Ne pas comprendre من هذا أن celui qui ment, un mensonge, أنه c'est plus un مؤمن. لا, نحن parle الآن الصدق في هذه الشهادة. الصدق في الإيمان أنه يفابغت الإيمان c'est un menteur, il croit pas, ou il prononce la ilaha illallah et il croit pas. أما مؤمن موحد qui ment, فهذا c'est un ذنب et c'est grave, لكن ça reste un مؤمن et sa foi elle descend par rapport à son péché. هذا فنحن parle الصدق أي في الإيمان في التوحيد الآن. قال الصدق هو في الحقيقة تحقيق الإيمان والإسلام فإن المظهرين للإسلام ينقسمون إلى نعم. شيخ الإسلام أن يُمُنّ خلنا ceux qui font apparaître l'islam ils sont de deux catégories. المؤمن وهذا يفعل apparaître l'islam et il prononce la shahada et des autres choses et au fond de lui il croit. فَسَا مُؤْمِنْ فِي الظَّاهِرْ وَالْبَاطِنِ. الصنف الثاني ومنافق. المنافق il fait apparaître l'islam, il prononce shahada, il fait salat etc. لكن في قلبه لا يؤمن. قال شيخ الإسلام والفارق بينهما الصدق. C'est quoi la différence entre le mu'min et le munafiq? C'est le صدق. Tu peux trouver dans le même rang في الصلاة un mu'min et un munafiq. Le mu'min s'il meurt à la هذا الحال il est في الجنة, le munafiq s'il meurt à la هذا الحال il est في النار éternellement. C'est quoi la différence entre les deux? Alors que Rubbama ils sont de la même famille, Rubbama ils sont dans le même masjid, ils font la même صلاة, il prononce la même shahada. واحد il est في النار, واحد il est في الجنة. La différence c'est le صدق. أن المؤمن il fait ces choses صادقا من قلبه, il est véridique. والمنافق il fait apparaître هذا pour un but bien précis et il n'est pas véridique. بل au fond de lui يبغض الإسلام والرسول والمسلمين. فائدة أن الصدق والإخلاص متلازمان. Une فائدة أن الصدق والإخلاص ça va ensemble. أي si quelqu'un il a du صدق il sera مخلص. S'il est مخلص il aura du صدق. S'il a pas de صدق il sera pas مخلص. S'il est pas مخلص il aura pas de صدق. Ça va ensemble. قال الشيخ العلامة عبد الرحمن بن حسن رحمة الله عليه في قرة عيون الموحدين الصدق والإخلاص متلازمان لا يوجد أحدهما بدون الآخر. Si cette personne, elle est sadiqa fi shahadatih, tu trouveras qu'il est mukhlis. Pourquoi? Il dit une chose, il est véridique, il croit. Enfin, il sera sincère, il adorera que Allah subhanahu wa ta'ala. Wa hakadha al-aks. Une autre faïda, anna an-nas yatafawatuna fi as-sidq. Vous avez remarqué, dans plusieurs shurut, on a cité hadhihi al-faïda, anna les gens ne sont pas au même niveau dans ces shurut. وبعضهم يحققون هذه الشروط avec un tahqiq qawi. Leur iman il est qawi, leur ilm il est qawi, leur yaqin il est qawi. Et بعضهم ils ont des faiblesses. Mais ça reste un mu'min. قال الشيخ العلامة سليمان بن سحمان رحمه الله في الدرر السنية فمن قال لا إله إلا الله ولم يقم بموجبها بل اكتسب مع ذلك ذنوبا أي celui qui dit لا إله إلا الله. Il témoigne anna la ilaha illallah wa ma'a dhalik, il a des faiblesses, il fait des dhunub. Qala wa kana sadiqan fi qawliha muqinan biha, lakin il est véridique et il a le yaqin, lakin lahu dhunub adhafat sidqahu wa yaqina, ses péchés ils font descendre son sidq et son yaqin, il l'annule pas. Amma al-munafiq, la différence anna al-munafiq aslan il a pas de sidq. Mais ce mu'min il a du sidq, lakin ça lui arrive d'avoir des faiblesses. Plus as-sidq il augmente, ou al-yaqin, ou al-mahabba comme on va voir, plus ce mu'min il s'éloignera des dhunub. Plus il fera des dhunub, plus son iman il descend. Si son iman il descend, son sidq, son yaqin, il descend kadhalik. Lakin ça reste un mu'min tant qu'il ne les annule pas avec un annulatif parmi les annulatifs de l'islam, que shirk, iyadam billah. Donc, nas yatafawatun. مثلا صدق أبي بكر الصديق رضي الله عنه c'est pas comme le صدق d'un فاسق من المسلمين et c'est أفضل هذه الأمة après le prophète محمد صلى الله عليه وسلم et tellement qu'il était véridique il a été surnommé الصديق. Tu peux trouver un فاسق من الأمة كذلك il témoigne أن لا إله إلا الله, il croit en Allah, il aime le tawhid et il est convaincu, il a le yaqin, il a du صدق, lakin c'est pas le même صدق que un compagnon parmi les compagnons du prophète. C'est pour ça que tu trouves ce fasiq qui fait des dhunub. Robama il délaisse des obligations par rapport à son iman. Donc aqidat ahl sunnah elle est wadiha, annahum ils ne font pas sortir le muslim qui prononce la ilaha illallah wa shahadat anna muhammad rasulullah, ils ne le font pas sortir de l'islam bi mujarrad adh-dhunub, bien sûr tant que ce n'est pas un dhunb qui fait sortir de l'islam. نعم فلو عقيدة أن المعاصي سفي جمال على فوى الإيمان إسم إيمان يدسان لكن سغست مؤمن وانا أكسبك هذا كثيرا في شرح نواقد الإسلام. هذا ما يتعلق بهذا الشرط المهم الصدق مفهوم؟ كي سيكي غيزوم هذا الشرط؟ كي سيكي غيزوم يسيت الشرط يسيت son contraire يسيت un دليل et il nous démontre c'est quoi هذا الصدق. تفضل. الصدق المنافي الكذب للكذب. نعم الصدق المنافي للكذب. ما الدليل؟ قال صلى الله عليه وسلم ما من أحد يشهد لا إله إلا الله وأن محمد رسول الله صدقا صدقا من قلبه. سيسا الشرط سيسا الدليل. فالنبي صلى الله عليه وسلم il a démontré أنه لابد من الصدق. Qui c'est un exemple أن بعض الناس ils ont pas ce شرط même s'ils ont prononcé la ilaha illallah, hein? La al-munafiqoun. Ma dalil? Wa min an-nas qala 'azza wa jal. Tafaddal. An-nas man yaqulu amana billahi wa yawmil akhir wa ma hum bi mu'minin. Wa min an-nas man yaqulu amanna billahi wa bil yawmil akhir wa ma hum bi mu'minin. Ay dis une chose et fi al-haqiqa ils n'ont pas haqq cette chose. Ils prétendent l'iman et ce n'est pas des mu'minis. Pourquoi? Cette prétention, cette prononciation de la ilaha illallah, c'est bi kadhib, c'est pas bi sidq. C'est ça, hada shirk. Thumma, on a conclu, anna al-mu'minun yatafawatun. Ba'aduhum, ils ont un sidq qawi. Enfin, ils ne font pas beaucoup de péchés. Ba'aduhum, ils ont des faiblesses. Rubbama, ils font beaucoup de péchés, lakin ça annule pas leur islam. Tant qu'ils n'ont pas contredit ce islam avec un annulatif. Que shirk. عيادا بالله. الشرط السابع قال رحمه الله المحبة وهو أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب في الله ويبغض في الله ويوالي في الله ويعادي في الله. الشرط المهم المحبة, محبة هذه الكلمة. Il doit aimer cette kalima. Il doit aimer هذا الدين. Il doit aimer Allah subhanahu wa ta'ala et son messager sallallahu alayhi wa sallam. Il doit détester ce qui contredit هذه الكلمة من الشرك والكفر. Il doit détester ceux qui contredisent هذه الكلمة. المشركين الكفرة. هذا c'est un شرط مهم. قال الله تعالى والذين آمنوا أشد حبا لله. وقال تعالى يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين. من صفات المؤمنين أنهم يحبون الله سبحانه وتعالى. الله سبحانه وتعالى يحب المؤمنين, فالمؤمن يحب هذه الشهادة, إلام الشهادة, إلام التوحيد. إدتست الشرك والمشركين. وقال تعالى لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم. لا تجد قوما, tu trouveras pas un قوم يؤمنون بالله واليوم الآخر, ils ont l'iman بالله واليوم الآخر, يوادون من حاد الله ورسوله, أي ils aiment ceux qui combattent Allah subhanahu wa ta'ala et son messager. Ils combattent le tawhid, ils combattent l'islam. Yushrikuna billah subhanahu wa ta'ala. Al-mu'min déteste haoula. Pourquoi? Li'annahu, il prononce cette shahada. Et cette shahada, parmi les conditions, al-mahabba. Donc il va aimer cette shahada, son sens, tout ce qu'elle renferme. Et il va aimer kadalik ceux qui appliquent cette shahada. Ça va impliquer qu'il doit détester ceux qui contredisent hadihi shahada. Amma si il aime عياذا بالله المشرك الكافر. فكومون tu peux aimer une parole et t'aimes ceux qui combattent cette parole ou qui détestent cette parole ou qui n'appliquent pas cette parole, ça se contredit. قال فوصف الله سبحانه عباده المؤمنين بأنهم أشد حبا له وأنهم يحبهم ويحبونه. نعم, لأن بعض المشركين يحبون آلهتهم كحب الله أو أشد. C'est pour ça que Allah subhanahu wa ta'ala قال والذين آمنوا أشد حبا لله. المحبة كما تعلمون elle se divise en plusieurs catégories. منها محبة طبيعية. محبة c'est un amour naturel. Le père il aime ses enfants, la mère elle aime ses enfants. Et il y a une محبة c'est عبادة. محبة ذل وتعظيم. On n'a pas le droit d'aimer autre qu'Allah avec cette محبة. فبعض المشركين يحبون غير الله. Et cette محبة elle les pousse à adorer autre qu'Allah عز وجل. فلهذا قال عز وجل والذين آمنوا أشد حبا لله. قال فوصف الله سبحانه عباده المؤمنين بأنهم أشد حبا له وأنهم يحبهم ويحبونه وأنهم لا يوادون من حاد الله ورسوله ولو كانوا أقرب قريب. أما cette mahabba que tu as envers ton frère al-mu'min, tu l'aimes parce que c'est un mu'min, tu l'aimes parce qu'il croit en Allah, tu l'aimes parce qu'il prononce cette shahada, tu n'as pas le droit d'avoir cet amour envers un kafir, même si c'est un proche. D'elle, tu dois le détester fillah. Tu dois le détester à cause de son kufr. Annahu, il n'a pas voulu se soumettre à Allah subhanahu wa ta'ala. Annahu, il ne croit pas au prophète Muhammad sallallahu alayhi wa sallam. Famin hadhihi an-nahiya, tu le détestes fillah azza wa jalla. ولو كان أقرب قريب. فلهذا قال عز وجل ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم. وهذا سامبش بين محبة طبيعية أنهم مثلا يدتت ست بيرسون لأنه سان كافر. من جهة أخرى il l'aime parce que c'est un proche, il le déteste par rapport à son دين et il a de l'amour envers lui لأنه c'est un proche, c'est un parent, c'est un enfant. معروف هذا. Et on l'a détaillé في كتب التوحيد كثيرا. قال وأنهم لا يوادون من حاد الله ورسوله ولو كانوا أقرب قريب. وهذا يؤخذ أنه لا يواد المحادين إلا من هو متهم في الدين بل هو من الملحدين, كما قال تعالى ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. أما ceux qui les aiment pour leur din. Ayyadam billah. Ils les aiment parce que c'est des kafara. Hada il est minhum. Lian Allah Azza wa Jal qala wa man yatawallahum minkum fa innahu minhum. At-tawalli c'est an-nasr ma'a mahabba. Hada c'est du kufr. Annahu il les aide, il les secourt. Rubbama contre des mu'minin parce qu'il l'aime leur din et il aime leur situation. Hada la shak que c'est pas un mu'min. Al mu'min il peut pas aimer un kafir parce que c'est un kafir et aider un kafir contre un musulman. Fahada la. Amma celui qui les aide, il les secourt pour dunya. Lakin il les déteste, il sait que c'est des kuffars. Lakin yatanazal par rapport à dunya, fahada c'est pas un kafir. Hada c'est pas un kafir comme on a démontré fi nawaqid de l'islam. On avait lu la parole de Cheikh Al-Bouzan et d'autres savants. Et inshallah hada pour ceux qui n'ont pas fait nawaqid de l'islam, ça viendra. في نواقض الإسلام إن شاء الله. قال وفي الصحيح عن أنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب المرء لا يحبه إلا لله وأن يكره أن يعود في الكفر كما يكره أن يقذف في النار. الحديث كما قال لي في الصحيح صحيح البخاري ثلاث من كنا فيه وجد حلاوة الإيمان. Trois choses ça te permet de savoir ou celui qui les a ففي الحقيقة il goûtera à la saveur de l'Iman. أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما أي il aime Allah سبحانه وتعالى et son messager plus que tout autre. وأن يحب المرء لا يحبه إلا لله. Il aime al-mar, une personne que pour Allah subhanahu wa ta'ala. Il déteste de retourner fil le kufr comme il déteste qu'on le jette fil nar. Le hadith montre qu'à ce iman qawi, il aime Allah et son messager plus que tout autre. S'il aime une personne, c'est par rapport à la première base, ay fillah, azza wa jal. Et kadhalik, qu'il déteste le kufr. Comme il déteste se faire châtier par le feu, enfin, il déteste al-kufr et retourner au kufr. Enfin, est-ce que cette personne elle pourra aimer un kafir ou secourir un kafir pour son dîn batil? Abadan. Wa fihi aydan anhu, fihi ay fi sahih al-Bukhari. Aydan anhu ay an Anas. Wa fihi aydan fi sahih al-Bukhari anhu ay an Anas. رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين. Et ça c'est le haut degré في الإيمان. لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه. أي il aime النبي صلى الله عليه وسلم plus que lui-même. قال من ولده ووالده son enfant ou ses enfants. Ses parents, كذلك, il aime le Rasul sallallahu alayhi wa sallam plus. Et plus que tout le monde. هذا son iman, il est قوي. قال الشيخ البوزان حفظه الله تعالى قوله لا يؤمن أحدكم. هنا il y a un nafi l'iman. Et personne ne croira, ou tu ne croiras pas. Ne comprends pas anna. هنا c'est nafi l'iman. Et complètement. Et c'est pas un mu'min, c'est un kafir. لا. قال شغل بوزان حفظه الله ليس نفيا لأصل الإيمان وإنما هو نفي لكمال الإيمان لأن بعضهم ربما il a des faiblesses dans certains de ces points et il fait passer des choses avant din ربما il a des faiblesses مع أنه هو مؤمن il croit لكن il a des faiblesses فهذا on ne dit pas que c'est un kafir لكن son iman il est ضعيف par rapport à ce délaissement ou par rapport à cette ma'asiyah. قال أما إذا كان لا يحب الرسول صلى الله عليه وسلم أصلا بل يبغض الرسول صلى الله عليه وسلم فهذا كافر. أما السلوي عياذا بالله أنه يدتست الرسول ولا يحب الرسول أصلا هذا لا شك في كفره. ما من مؤمن إيلام الرسول ما من مؤمن إيلام الله سبحانه وتعالى لكن الضعف والنقص أغيف. لهذا نحن دويت جست في هذا ne pas exagérer et faire sortir de l'islam mu'min qui ne mérite pas de sortir min al-islam. C'est pour ça que hada al-hukm revient à ahl al-ilm. Il y en a ba'd al-juhan rubbama yasta'jil, certains ignorants ils se précipitent et ils lisent un hadith et ils le comprennent mal et yahkum ala man la yastahiq at-takfir bit-takfir ثم يجوج أن فلان سان كافر فلان سان مبتدع فلان سان نقاقي فلان سي كذا et في الحقيقة il a pas العلم pour comprendre فلهذا il accuse un tel d'une injustice et lui-même il est injuste والظلم ظلمات يوم القيامة on n'a pas le droit d'être injuste et تأمل الحديث الذي جاء في الصحيح أن رجلا كان يؤتى به إلى النبي صلى الله عليه وسلم لماذا لأنه buvait beaucoup d'alcool à l'époque du prophète صلى الله عليه وسلم كان يلقب بحمار à chaque fois il l'emmenait عند النبي صلى الله عليه وسلم parce qu'il avait bu فالنبي صلى الله عليه وسلم كان يقوم عليه الحد أي le fautait لماذا لأنه il avait bu ثم une fois ils l'ont emmené عند النبي صلى الله عليه وسلم parce qu'il l'avait bu et بعض من كان مع النبي صلى الله عليه وسلم لعنه il l'a واحد il l'a maudit لعنه الله tellement qu'il boit trop et à chaque fois il l'emmène عند النبي صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم لا تلعنوه فإنه يحب الله ورسوله ne le maudissez pas لماذا لأنه il aime الله سبحانه وتعالى et son prophète malgré qu'il boit de l'alcool بل النبي صلى الله عليه وسلم كان سيقوم عليه الحد ça te montre أن المعاصي ça annule pas ses شروط المحبة والأطر لأن واحد il peut dire s'il a fait cette معصية c'est qu'il aime cette معصية il aime une chose qu'Allah il a interdit c'est un kafir لا الإنسان il peut avoir des faiblesses et الشيطان يجري مجرى الدم il hawa c'est difficile à combattre لكن الإنسان il fait des efforts لكن من حيث الحكم الشرعي on n'a pas le droit d'être injuste ونعين الشيطان على أخ من المؤمنين on n'a pas le droit في هذا الحال فصاحب المعصية ينصح ça veut pas dire qu'on se tait ou on le conforte dans ce qu'il fait là ينصح ويبين له أنه c'est dangereux أنه c'est خطير pour son دين أما الحكم عليه بنفي الإيمان أصل الإيمان أنه سبلا مؤمن فهذه كما تعلمون سمن عقيدة الخوارج الضلال نعم فهذا ما يتعلق بهذه الشروط et parmi les علامات من علامات محبة الله عز وجل on peut se poser la question est-ce qu'il y a des signes pour démontrer أن فلان il aime الله سبحانه وتعالى نعم celui qui fait des efforts fait din celui qui apprend son din inshallah c'est des signes انه il aime Allah subhanahu wa ta'ala il fait des efforts pour se rapprocher d'Allah subhanahu wa ta'ala bal a'zam alama aw min a'zam alamat kama qala azza wa jalla qul in kuntum tuhibbun Allah fattabi'uni yuhibbukum Allah ittiba' ar-rasul sallallahu alayhi wa sallam plus l'insan il fait des efforts fi mutaba'at an-nabi sallallahu alayhi wa sallam plus inshallah Allah subhanahu wa ta'ala yuhibbu يحبه بوركوا لانه يسوي النبي صلى الله عليه وسلم فالمحبه سي با اون شوز اون بريتنسيون فقط لا المحبه سا دو امبليكي دي عمل celui qui aime النبي صلى الله عليه وسلم il le suit celui qui aime الله سبحانه وتعالى فايل سوي لي كوماندمون الله عز وجل et on fait attention de ne pas détester une chose qui fait partie de ce din لان هذا سا انول كومبليتمون الايمان c'est pour ça que cheikh l'islam il a cité هذا في نواقض الإسلام et on les a étudiés مع بعض الإخوان celui qui déteste quelque chose qui fait partie de notre din لماذا لأن parmi les conditions de la ilaha illallah المحبة donc on doit aimer cette kalima et tout ce qu'elle renferme من التوحيد et tout ce que le prophète صلى الله عليه وسلم il nous a appris il nous a démontré لأن la précision qu'on a faite أن بعض الناس ils font des péchés لكن ils détestent pas l'islam فمثلا il boit de l'alcool لكن il sait que c'est un asi il sait qu'il est en faute il aime l'islam il aime le Coran لكن بعض الناس عيادا بالله ils détestent des choses qui font partie de din ils détestent le hijab ils détestent des ibadat ils détestent des sunan et هذا c'est grave c'est pour ça que cheikh l'islam il a cité le cinquième fondement من أبغض شيئا مما جاء به الرسول صلى الله عليه وسلم كفر ولو عمل به بالإجماع même s'il applique cette chose s'il la déteste dans son cœur il sort de l'islam مثلا شخص il déteste الحجاب alors qu'il sait que ça fait partie du din أما بعضهم c'est des جهال ربما il déteste une chose il sait pas que ça fait partie du din il croit que c'est un tel qui a emmené cette chose ثم si tu lui montres que c'est le rasul صلى الله عليه وسلم il regrette c'est un autre cas là on parle de celui il sait que le hijab ça fait partie du din il sait qu'il y a des versets il sait qu'il y a des hadiths mais il déteste هذا il est marid Et هذا il est al-khatar, لأن من نواقض الإسلام بالإجماع, parmi les annulatives de l'islam, l'unanimité des savants, celui qui déteste quelque chose qui fait partie de l'islam. Et هذا on l'a détaillé dans نواقض الإسلام, le cinquième annulatif. Et inshallah on essayera le prochain dars de résumer les 10 annulatifs de l'islam, les نواقض العشرة qu'il a cité شيخ الإسلام بسرعة. لماذا لأن c'est les annulatifs de shahada fil haqiqa. Al-an on a cité les conditions, la première, l'ilm, la science, jusqu'à la septième. كذلك on citera un huitième shart que بعض العلماء y cite. ثم inshallah on citera en résumé les annulatifs de cette shahada, et c'est les annulatifs de l'islam, al-shirk, etc. Insallah subhanahu wa ta'ala at-tawfiq. من عنده شيء par rapport à ces shurut yatafaddal, avant qu'on passe au deuxième dars. نعم, c'est واضح. Alhamdulillah.